अग्रे कृत्वा कमपि तरणं जानुनैकेन तिष्ठन् पश्चात् पार्थं प्रणय सजुषा चक्षुषा वेक्षमाणः सव्येतोत्रं करसरसिजे दक्षिणे ज्ञानमुद्राम् आबिभ्राणो रथमधिवसन् पातु नः सूतवेषः सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् ॐ दि 12th चाप्टर् आफ् दि भगवद्गीता happens to be the final chapter of the middle section of the Gita. Bhagavad Gita, consisting of 18 chapters, is broadly divided into three sections. The first six chapters making the first section called Prathama Shatkam. Then the next six chapters from the 7th to the 12th make the Madhyama Shatkam, the middle section. And the last six chapters make the final section or Charama Shatkam. So here the 12th chapter happens to be the final chapter of the Madhyama Shatkam. And in this middle section, Krishna has elaborately discussed Ishvara Swarupam or the nature of God. Right from the 7th chapter onwards, culminating in the 11th chapter of Vishwarupa Darshanam, the main theme is Ishvara Swarupam, the nature of God. And here, Krishna gave the definition of God as Jagat Karanam, the cause of the universe. Ishvara is defined as Jagat Karanam, the cause of the universe. And this definition itself is explained in three different ways according to the level of the student. In the beginning stages, when a student wants to know what is Jagat Karanam, we say Lord creates the universe. This is our initial presentation of God. God creates the universe or the world. And naturally, a person will imagine God as a personal God sitting somewhere, and just as a carpenter goes on creating furniture or a goldsmith goes on creating ornaments, he will also imagine a personal and powerful God having a special factory somewhere and going on producing and dumping without our permission. But it is okay, because this is the best definition we can give to a beginner. God creates the world. Then once a person has been in religion and has followed religion and has got some thinking power, then we refine the very same Jagat Karanatvam and present in a different way. And that is, we don't say God creates the universe, we say God becomes the universe. God himself becomes the universe. This is the second level of the definition of God. And once I present God as the very substance, the very stuff who himself has become the creation, then I can introduce a new concept. And what is that? Everything in the creation should be revered, respected as Ishvara's manifestation. So thus we will have the appreciation of the uniqueness of the Vedic religion, in which we worship anything and everything, which generally confuses all other people following different religions. We have got Akasha Lingam, Vayu Lingam, Agni Lingam, Jala Lingam, Prithivi Lingam. Means what? The Pancha Bhutas themselves are God, because God did not create Akasha, God himself has become Akasha Chidambaram. And not only the Pancha Bhutas are Ishvara, Krishna said, Rasohamapsu Kaunteya Prabhasmi Shashi Surya Yoho Pranavas Sarva Vedeshu Shabdakhe Paurusham Rishu, etc. And again in the 9th chapter, Aham Kraturaham Yajna Swadhahamaham Aushadham Mantrohamahame Vajyamaham Agniraham Hutam. So I am the sun, worship sun daily during Sandhya Vandanam. I am the moon, I am everything. This is the second advanced level of appreciating Ishvara. What is that? God becomes the world. Then once a person has sufficiently absorbed it, followed it, assimilated it, and if he is intellectually also ready, then we are ready for the third stage of the rocket launch. Adhilin, three stages. So we are ready for the third stage. We say, God does not become the world, because becoming is changing, becoming is samsara. How can God become something? So we say, God appears as the universe without undergoing a change. God appears as the universe. This is the third level of appreciation. In this level alone, the height of Advaitam is appreciated, Brahma Satyam, Jagan Mithya, because world is only an appearance of God. Therefore, it is less real than God. When you say God creates the world, it is Dvaitam. When you say God becomes the world, it is Vishishtadvaitam. When you say God appears as the world, it is Advaitam. So we say one has to go through all the stages. Initially one has to accept in the entire Karmakanda, in fact, God creates the world. And thereafterwards progress to appreciate God becomes the world, then come to the knowledge that God appears as the world. Dvaitam to Vishishtadvaitam to Advaitam. And of these three levels of teaching, Krishna concentrated on the second level of teaching in chapters 7 to 11. Because he said, hey Arjuna, I alone am in the form of the entire creation, and therefore whatever glory you see anywhere don't claim it as the glory of the world. Understand them to be the glories of me. Yadyad vibhutimat sattvam srimadurjitam evava tattadeva avagachatvam mamatejom cha sambhavam. Wherever any glory is there, it is my glory. Why? I alone am in the form of you and your glory. Balam balavatam asmi tejas tejasvinamaham buddhir buddhimatam asmi. All of them I am. So thus, Ishvara is the very world itself. That is the second level of teaching Krishna concentrated from chapter 7 to 11. And another important idea that Krishna emphasized in the previous 5 chapters is the role of surrender to the Lord, seeking the Lord's grace for spiritual progress. In fact, in the very beginning of the middle shatkam, Krishna said, Maya saktamana partha yogam yunjan madashrayaha. Ni ennaye ashrayamaha vaitukval. Depend on me, take my support. And in the 8th chapter also, mam anusmara yudhyacha. So thus, in every chapter, he emphasizes the role of Ishvara anugraha or kripa in spiritual progress. While in the first shatkam, Krishna emphasized the role of free will and individual effort. In the middle section, Krishna emphasizes the grace of the Lord, thus giving equal importance to effort and grace. A person who does not recognize the grace of the Lord, he is an arrogant person. He will get to kuttu at appropriate time. Just as in Keno Upanishad story, Agni got the kuttu, Vayu got the kuttu. Similarly, pride goes before a fall. And another extreme is they recognize the role of the anugraha, but they do not recognize the role of the effort. They are all fatalistic people. That is another extreme. Generally, the world is divided into two. The arrogant people stressing effort and the fatalistic people stressing grace. And who are the intelligent and balanced people? Those who emphasize the role of both the effort and the grace. Grace cannot be replaced by effort. Effort can never be replaced by grace. Both effort and grace should go hand in hand. Yatha hyekena chakrena na rathasya gatir bhavet evam purushakarena vina daivanna siddhyati. Just as a cart will move on 2 wheels, similarly, the human spiritual journey will move on the 2 wheels of daivam and purushakaraha. So, in the Madhyama Shatkam, Krishna emphasized Ishvara Anugraha, Ishvara Swarupam and Ishvara Anugraha were 2 topics stressed in Madhyama Shatkam. Then the 3rd topic which Krishna wants to emphasize in Madhyama Shatkam is the important topic of bhakti. The important topic of bhakti. Bhakti can be looked or seen in 2 different ways, and we can give 2 different meanings also according to the context. from one context, bhakti means love of God. It is a bhavana. What is your attitude towards God? So, love of God, Satu Aspin Parama Prema Swarupa. In Narada Bhakti Sutra, Narada defines bhakti as Prema Swarupa Bhakti. So, one aspect of bhakti is as love of God. I will translate it as bhakti bhavana. Bhavana shona attitude. And this bhakti bhavana as love of God has been already discussed by Krishna in the 7th chapter. And there he divided the love of Lord into categories also based on the motive of a person. Motive-based division of the love of God. And when you make a motive-based division, we can get 3 levels of bhakti bhavana depending upon the type of motive or purpose. The first and the lowest form of bhakti bhavana is bhakti for material end. Bhakti for material end. So, material end oriented love of God. Nee idha pannu, naa unakku idha kudukuren. Tulavaram pandren, mudi arakkuren, anga pradarshanam pandren, idha pandren, adha pandren solli. It's a clean contract with the Lord, and we are very, very intelligent also. நீ அந்த வேலை பண்ணி முடிச்சாதான் கொடுப்ப. நம்ம வந்து இந்த பணத்தை கொஞ்சம் பாக்கி வச்சுப்போம், முடி நான் தான் தரேன், இல்லைன்னா நீ பண்ணாம போயிட்டா என்ன பண்றது? அதனால முதல்ல எல்லாம் துலாபாரம் கிடையாது. முடி வேலைய முடிச்சா முடி, முடிச்சா முடினா. This is called சகாம பக்தி ஆர் தி மெட்டீரியலிஸ்டிக் பக்தி, வேர் மோட்டிவ் இஸ் லோவர். And this is called Manda Bhakti. And the next level of bhakti is also motivated bhakti. But the only difference is motive is something purer. Because here a person wants spiritual growth, spiritual progress, spiritual enlightenment, or spiritual purity, you use any word, it is a purer motive. Bhagavane idha pandrena enak nalla buddhiya kudu, give me sadhana chatushtaya sampatti, give me desire for moksha, give me shastra jnanam. For shastra jnanam, if guru is required, send one. I am not ready to go. Adha Bhagavante order panni vittare. That is also another ordering. But not for children and other thing. But give me a guru. And make sure that he is proper. And the quality test la nee pannikko. Because I don't have any method of finding out who is a confusing guru. I do not know. Therefore find out the proper one. And Krishna promises in the Gita. You make such a contract. That also I am ready. என்னோட கான்ட்ராக்ட் ஜாப் எல்லாம் நன்னா பண்ணி கொடுப்பேனா. தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. Those who want purity and knowledge and moksha, they can also have motivated bhakti, and I am ready to fulfill their desire. That's why at the end of Vishnu Sahasranama also, dharmarthi prapnuyat, dharmam artharthi chartham apnuyat, kaman avapnuyat kami, adu vara manda bhakti. Moksharthi moksham apnuyat, that is next higher level of bhakti, motive is there, but motive is superior motive. This is called Madhyama Bhaktihi. And then comes the last level of bhakti, that is also love of God. And this is a bhakti in which a person does not have any motive at all. He does not seek moksha also. He does not seek jnanam also. Why he doesn't seek moksha? Not because he doesn't know the value of moksha. There are so many local ones who don't seek moksha. And the type of solala. He doesn't seek moksha because he is already mukta purusha. A mukta purusha's bhakti is a bhakti without any motive, because being liberated, neither is he interested in material goals, nor is he interested in spiritual goal, because he has already attained naivatasya kritenarthaha na akriteneha kaschana nachasya sarvabhuteshu kaschidarthavyapashrayaha. He won't ask even Bhagavan ingata va sola matar, because for him Bhagavan is in himself. Therefore, the last level of bhakti is what? Uttama bhakti, in which there is no motive. So, manda bhakti is love with material motive. Madhyama bhakti is love with spiritual motive. Uttama bhakti is love with no motive. And this Krishna said in the Bhagavad Gita, Chatur vidha bhajante mam jana sukriti norjuna artho jignasur arthaarthi jnani cha bharatarshabha. Arthaha and arthaarthi belong to the first category, devotees with material motive. Arthahana nartham. Thale vali pohna, stomach vali pohna, inda vali pohna, illa artha. Arthanam arthihantaram. Artharthi shunna panamana. Ava manda bhakti category. Jignyasuhu is madhyama bhakti category. Jnani is uttama bhakti category. And how do you know that? Krishna himself tells, Tesham jnani nitya yuktaha yeka bhaktir vishishyate priyohi jnani no tyartham aham sachamam apriyaha. That jnani is the greatest bhakta, because his love for me is without any motive. Means what? Unconditional love, unstringed love, without any axe to grind. And this word we should remember, because in the 12th chapter also Krishna is going to say, Yomad bhaktasa me priyaha ingevara same priyaha angratayam. 7th adhyayathula varala same priyaha angratayam connect pannanam. Tesham jnani nitya yukta eka bhaktir visishyate priyohi jnanino tyartham aham sacha mama priyaha. And Krishna goes one more step further. Udara sarva evaite jnani tu atmaiva memata. The other bhaktas stand away. They are all devotees, all right, but they don't want to keep safe distance. Some people na solluva, ee swamiji namaskaram pannikyo lecture kellam poikyo romba alla adhigama vechukovanna ena vittuttu poitalo bayam. Therefore they always give, don't have too much closeness with these swamis and all. As mari they are great devotees, they want to keep safe distance. But this jnani is one irandara kalakkarar solraalu illa mari, he is myself, I am he is myself. Thus, bhakti as love of God has been discussed by Krishna in the 7th chapter, which is one aspect of bhakti. And there is a second aspect of bhakti also, that is bhakti as sadhana, bhakti as love discussed before, bhakti as sadhana. And this bhakti as sadhana, Krishna had not clearly discussed in the previous 5 chapters of the Madhyama Shatka, 7, 8, 9, 10, 11, in the 5th chapter layam, bhakti sadhana has not been discussed. Bhakti bhavana has been discussed. Now, since bhakti sadhana is not yet discussed, Krishna dedicates the 12th chapter to discuss bhakti as a sadhana. And as sadhana, it is called yogaha. So, bhakti yogaha means the topic of bhakti as a spiritual sadhana. With this background, we will go to the topic of the 12th chapter. The 12th chapter can be broadly classified into 2 portions. The first portion talks about the bhakti sadhana. What is bhakti sadhana? Who is a sadhaka bhakta? To put in another language, who is a sadhaka bhakta? This is the first part. And in the second part, Krishna assumes that a person has gone through the bhakti sadhana completely successfully. And as long as he was following the bhakti sadhana, he is a sadhaka bhakta. And if a person has completed the bhakti sadhana, he is no more sadhaka bhakta, then he is what? In Sanskrit, it's called siddha bhaktaha, who is a bhakta who has accomplished the end. No more journey, destination reached. No more traveler. Relaxed, apada, vandu shirundutam. So, sadhaka bhakta is the first part. Siddha bhakta is the second part. Bhakti as a means is the first part. The end, the final part. This is the broad division. Now, the first part is up to verse number 12. 1 to 12 is bhakti sadhana elaboration. And from 13 to 20 is the glory of the siddha bhakta who has succeeded in the sadhana. We will take the first part. Now, if you study the verses of the first part of this chapter, we come to know a very, very important thing. And what is that? Bhakti is not a particular exclusive sadhana, as it is widely misconceived. Bhakti is not a particular exclusive sadhana, like people talking about karma, bhakti, jnanam. But neeta compartmentalize pannidrom. Karma, bhakti, jnanam. Appa enna aidrathu? Karmavile bhakti illaina aidrathu. Enna bhaktiye separate a potu eduthu sonna karmavileyum bhakti irukadhu, jnanathileyum bhakti irukadhu. Then you will find in the middle one alone bhakti is there, in the other two bhakti is not there in aidam. Since we don't want that to happen, it should not happen. That is not the intention of Bhagavan also. Therefore, the main point that we have to note here is, bhakti is not the name of a particular exclusive sadhana, but bhakti is the name of all the spiritual sadhanas put together. Bhakti is a group name for all the spiritual sadhanas put together. And why do we give such a name for all these sadhanas? You can easily guess the reason. Why do you give such a name? Because at all the levels of sadhana, in the background, devotion must be there. Sadhanas may vary. Oruthan pooja pannala, oruthan japam pannala, oruthan pilgrimage pohala, oruthan social service pannala. The sadhanas may vary, but all the sadhanas are done in a particular atmosphere which divinizes the activity, and that atmosphere is devotion to the Lord. And that is why in our culture, edha pandradanalum bhagavanoda photo vechidom, agarbatti veppom, valakka veppom. Even if it is a political function, valakka edunu dhaan solluva. They will use candle perhaps, we don't care. But there is flame. Even a bus driver, when he starts his bus, he touches the steering. So that also is sadhana. Photo of God is also there. Therefore, bhakti being the common atmosphere or the background behind all the spiritual sadhanas, all of them can be known by the name bhakti. Now the next question is, how many such sadhanas are there constituting bhakti? If you say all the spiritual sadhanas, all in anartham, how many such are there? Even though our scriptures talk about endless spiritual sadhanas, in the fourth chapter, Krishna uses the word yajnaha. Dravya yajnastapo yajna yoga yajnastathapare swadhyaya jnana yajnascha yatayas samchitavrataha apane jukvati pranam pranepanam tathapare. Everything is a spiritual sadhana, including your eating. Adile vandu pranaya swaha ange vandu yajnama pannidrom. So dravya yajnaha, tapo yajnaha, yoga yajnaha, pranayama yajnaha, even enjoying sense pleasures Krishna calls as an yajna, vishaya bhoga yajna. Atmatvam girijamati sahachara prana shariram griham pujate vishaya upabhoga rachana. O Lord, you are within me. Whatever sense pleasures I enjoy, they are all offering to you. Therefore, countless types of sadhanas are talked about. Since it is impossible to enumerate them each one singly, we broadly classify into three levels, which Krishna classifies into five levels. First, I will tell you the three, then we will be seeing how it becomes five in the 12th chapter. Normally, in the Shastra, they are considered three. The first level of bhakti is called karma rupa bhakti. It is a bhakti sadhana which involves action. It is kayika pradhana, sharira pradhana, nanna ulaikkiradhu, nanna vela pandradhu, vilundhu vilundhu pandradhu. Mind is there behind, but body works. All the puja and all elaborate yagas and yajnas, karma lakshana bhakti. Then the next level of bhakti that is talked about is called upasana rupa bhakti, in which the physical activity is not there. Sense organs are withdrawn, body is withdrawn, this person is seated, and the activities are mental in nature. All the manasa pujas that the acharyas have written, you must be familiar with. Edavu onnu rendu manasa pujaya adu ungalku therinjirukala. ரத்னைக் கல்பிதம் ஆசனம் கிமதலை ஸ்நானம் ச திவ்யாம்பரம். ஒரு முக்கால் செலவில்லை. மனசுனாலேயே ஆசனம் பாத்தியம் அர்க்கியம், உனக்கு ரத்னம் கொடுக்கறேன், வாயால தானே இல்லையோ. மானச பூஜை ஆர் மென்டலி. கல்லோலோல்லசிதாமிருதாப்திலகரி மத்தியே விராஜன் மணி த்வீபே கல்பக வாட்டிகா பரிவிருத்தே காதம்ப வாட்டியுஜ்வலே ரத்ன ஸ்தம்ப சஹஸ்ர நிர்மித சபா மத்தியே விமானோத்தமே சிந்தா ரத்ன விநிர்மிதம் ஜனனி தே சிம்ஹாசனம் பாவயே. ஸ்ரீ மந்திர மாத்ருகா புஷ்பமாலா ஸ்தவஹ பியூட்டிஃபுல் 16 வேர்சஸ் பை சங்கராச்சாரியா where he offers devi manasa pooja. இதுல எல்லாம் என்ன விசேஷம், பாடிக்கு வேலை ஒன்னும் கிடையாது, மானச வியாபாரஹா உபாசனம். So therefore what is the second level of பக்தி? உபாசன லக்ஷண பக்தி ஆர் உபாசன ரூப பக்தி. அண்ட் தென் கம்ஸ் தி தேர்ட் அண்ட் ஃபைனல் லெவல் ஆஃப் பக்தி விச் இஸ் கால்ட் ஜான ரூப பக்தி, வேர் பக்தி இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் வேதாந்திக் என்கொயரி, பிலசாபிக்கல் என்கொயரி இன் டு தி வெரி நேச்சர் ஆஃப் தி லார்ட் தட் ஐ ஹாவ் பீன் வர்ஷிப்பிங். I worship the Lord without bothering about what is His true nature. So therefore, I want to know the nature of God. Therefore, inquiry into the nature of God is the third level, which is in the form of Vedanta, Shravana, Manana, Nididhyasanam, Athato Brahma Jignasa. விசாரூப பக்தி, ஞான ரூப பக்தி, ஸ்ரவண மனன நிதித்யாசன ரூப பக்தி, அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் ஞான யஜ்ஞா. இப்ப நம்ம என்ன பண்றதோன்னா ஞான யஜ்ஞம் தான் பண்றோம். சோ திஸ் இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் பூஜா தட் வி ஆர் டூயிங். அண்ட் நாட் ஓன்லி திஸ் என்க்வயரி இஸ் எ பூஜா, இன் தி ஃபோர்த் சாப்டர் கிருஷ்ணா சேஸ் This is the highest puja. நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய திரவியங்கள்லாம் வச்சு கொடங்கொடமா அபிஷேகம் பண்ணினா தான் உத்தம பக்தி நினைச்சுட்டு இருக்கோம். கிருஷ்ணா சேஸ் ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஜானே பரிசமாப்யதே. ஞான யஜ்ஞா இஸ் தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பக்தி. அதனால நாளைக்கு கபாலி கோவில் அபிஷேகம் இருந்தா கேன்சல் பண்றேன்னு சொல்லாதேங்க, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கட்டும். We have to go through this without the first two levels of bhakti. The third level of bhakti is impossible. Without the third level of bhakti, the first two levels are incomplete. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். Without the third level of bhakti, the first two levels are incomplete. Maathi podadengo, incomplete. Without the first two levels, third level of bhakti is impossible. Therefore, Krishna nicely talks about how a person should start with karma roopa bhakti, and then he should go to உபாசன ரூப பக்தி, அண்ட் தென் இட் ஷுட் கல்மினேட் இன் ஞான ரூப பக்தி. பட் கிருஷ்ணா ஃபீல்ஸ் தட் இஃப் ஓன்லி த்ரீ ஸ்டெப்ஸ் ஆர் யூஸ்ட் இட் வில் பி டூ பிக். செலாத்துல எல்லாம் அந்த படியை பார்த்துருக்கோ, சில ஒரு அடி ஒன்னரை அடி ஹைட் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நடக்க முடியலன்னா அதை கட்டு பண்ணி ரெண்டா பண்ண வேண்டியது தானே இல்லையோ. அது மாதிரி கிருஷ்ணா ஃபீல்ஸ் that the three-stepped sadhana may be too difficult for ordinary people. Therefore, Krishna converts the three steps into five steps. அதேதான் five-ஆ divide பண்றார். So that நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சு போகலாம். But in the 12th chapter, Krishna comes from top to bottom. But for our convenience, I am going to go from bottom to top. LKG to கிராஜுவேஷன். கிராஜுவேஷன் டு எல்கேஜி கிருஷ்ணர் பண்றார், நான் வந்து இதை இப்படி பண்றேன். We will take one by one and I will give you the essence. The first one is what? Karma Rupa Bhaktihi. Bhakti in the form of doing action. Krishna divides this into two based on the type of action. What are the two types of action? Materialistic action meant for personal benefit. சகாம கர்ம, நான் நன்னா வேலை பண்ணுவேன், எல்லாம் அதனோட பலம் எல்லாம் எனக்கு வரணும். சோ டூயிங் ஆக்ஷன் ஃபார் மை ஓன் பெனிஃபிட், செல்ஃபிஷ் ஆக்ஷன் ஆர் சகாம கர்ம, மெட்டீரியலிஸ்டிக் ஆக்ஷன் ஆர் மெட்டீரியலி மோட்டிவேட்டட் ஆக்ஷன் இஸ் ஒன் திங். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஸ்டார்ட் வித் சகாம கர்மா அலோன். In fact, the religion itself is introduced as sakama alone. குழந்தையில இருக்கிறதே எக்ஸாமினேஷனுக்கு முன்னால நமஸ்காரம் பண்ணிட்டு போ. அது எந்த சப்ஜெக்ட் நீ நன்னா படிக்கலையோ அது நன்னா நமஸ்காரம் பண்ணு. அந்த பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறேன்னா மேத்தமேட்டிக்ஸ்ல அப்படியே எது வாட் எவர் பி தி வீக் சப்ஜெக்ட். Therefore, Bhagavan is introduced only for these purposes. Therefore, Krishna says, doesn't matter. Be selfish in the beginning, because everybody is. So you can do any amount of sakama karma, selfish action for your benefit. You need not serve the society, you need not do anything, let every action be for your benefit. Of course, legitimate and legal. Okay, that is understood. Legally selfish. Then what should you do? Only one condition. You do all the actions as an offering to the Lord. Ishvara arpana buddhya sarvam karma kuru. Let every action be a worship, an offering to the Lord. And for the action you are going to get a result which you are expecting, you want. Because you don't want to serve and all. Because you want to make time is money. Telivaralan table liye appadi vechirupa. Time is money. Even for the smile, they charge one extra rupee. Chumma va smile pandrathu. To maintain the teeth. Okay. Now he says, you can take the result all right. But don't take the result as your accomplishment. Don't claim it as, I have done it, I have accomplished it. You take it all right, but give the credit to the Lord. Therefore, don't call it karma phalam, you call it Ishvara prasada. Just change the nomenclature. So, what is the advantage of changing the name? Because they say, any word indicates your type of thinking. That's why they are changing the names of everything. They won't call a mental hospital as a lunatic asylum or anything. For that, there is some other very nice polished name. Or Sunday news kudukaralalyo. News for the deaf people solapadada. They change it to the hearing impaired. Barber shop சொல்லப்படாத, hair dressing salon, beauty parlor பண்ற வேலை கட்டிங் தி ஹேர். பட் யூ கிவ் நைஸ் நேம். ஈவன் தோ ஜாப் ரிமைன் தி சேம், தி வேர்ட் தட் யூ யூஸ் இண்டிகேட்ஸ் யுவர் ஆட்டிடியூட். அண்ட் தேர்ஃபோர் இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் கர்ம ஃபலம், சேஞ்ச் இட் டு ஈஸ்வர பிரசாத. Your success in business, your profits, the new house that you build. And that is why even the house, when they name only after some God. And the first thing they do is take the picture of their Ishta Devata and keep it there, indirectly telling, இது ஒன்னோட இடம். நாட் தட் ஐ ஆம் அலவிங் யூ டு பி இன் மை ஹவுஸ், பட் ஐ ஆம் கிவிங் ஆஸ்கிங் ஃபார் பர்மிஷன் டு லிவ் இன் யுவர் டெம்பிள். தேர் இஸ் எ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் தட் ஆட்டிடியூட். தேர்ஃபோர் இன் தி ஃபர்ஸ்ட் லெவல் சகாம கர்ம பிரதான பக்தி, அண்ட் இன் தட் வாட் டு யூ டூ? டூ எவரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஆஃபரிங் டு தி லார்ட் and take the result as Ishvara Prasada. Then comes the second stage, which is also Karma Pradhana alone, but the difference is, this person has got some detachment. Naraya sambadhichachu, pariksha lokan, naraya adi orayella vaangiyachu, and he has understood what the world is, he has understood what the sense objects can give, he has understood the limitation of money, position, possession, adellam vandu konjam buddhi vandirukku, and therefore he is now more interested in the inner growth or spiritual purity. Therefore he wants to take to more actions which will contribute to spiritual growth, and our religion talks about many such activities which are not meant for making money, but which are meant for purifying the mind. All such karmas are called nishkama karmani, vihita karmani. They are also meant for result only, but what type of result? Not material result, but for purification. யஜ்ஞ தான தப கர்ம நத்யாஜ்யம் காரியமேவ தத் யஜ்ஞோ தானம் தபஶ்சைவ பாவனானி மனிஷினா. அண்ட் தேர் வி டாக் இன் அவர் ட்ரெடிஷன் அபவுட் தி பஞ்ச மகா யஜ்ஞ. ஐ ஹவ் டாக்ட் அபவுட் திஸ் இன் மெனி ஆஃப் மை ப்ரீவியஸ் டாக். கான்ட்ரிபியூஷன் டு தி டெம்பிள் ஆர் காட், வாட் எவர் சர்வீஸ் யூ டூ டு தி டெம்பிள் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் any money, material result. அவளோட சோவனீர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல என்னோட சித்திரம் வரணும்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. Without asking for name, fame or anything, your contribution to God, Deva Yajna, your contribution to your forefathers, without any material expectation, your contribution to our scriptures and their propagation, without any materialistic motive, you can seek chitta shuddhi aloud, but without asking for any material end, that is pitru yajna, then your contribution to the society without any materialistic motive called manushya yajna, and your contribution to all the other beings other than human beings, like animals and plants, that will come under what? Bhuta Yajna. So thus Deva Yajna, Pitri Yajna, Brahma Yajna, Manushya Yajna, Bhuta Yajna, all these activities, I don't earn anything, but I am earning something subtler. What is that? My mind becomes purer and purer. Tametam Vedanu Vachanena Brahmana Vividishanti Yajnena Danena Tapasa Anashakena. What is the advantage? You will get interested in Vedanta. Purity ki adayalame Vedantathile interest varudha. Vedantathile interest varale sonna impurity irukku nu infer pannikalam. So the second stage of bhakti is what? Nishkama karma pradhana bhakti. First one, selfish actions are more. In the second level, selfless actions are more. And both together is called Karma Lakshana Bhakti. Then comes the third level, which is Upasana Rupa Bhakti, where the activities are reduced without any guilt. Because one who goes through the first two stages would have contributed sufficiently that he can concentrate on upasana without any guilt. Illina enna thonu na society la endu eduthukrene அதுக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டாமாங்கிற கவலை சில பேருக்கு வரலாம், நிறைய பேருக்கு வராது. அந்த கவலை வந்ததுன்னு சொன்னா நத்திங் டு வரி, பிகாஸ் ஐ ஹாவ் கான்ட்ரிபியூட்டட் இனஃப், லெட் மீ கோ டு தி நெக்ஸ்ட் லெவல். அண்ட் வாட் இஸ் திஸ் உபாசன லக்ஷணா பக்தி, அதையும் கிருஷ்ணர் ரெண்டா பிரிக்கிறார். அண்ட் வாட் இஸ் தட்? இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். அண்ட் இன் தி தேர்ட் லெவல் தி மெடிடேஷன் இஸ் அப்பான் தி லார்ட் வித் எனி பர்டிகுலர் ஃபார்ம் கால்டு இஷ்ட தேவதா உபாசனம். We choose any particular form. It can be Rama, Krishna. In our religion, no problem. பாக்கி எல்லா ரிலிஜியில ஒன்ன வச்சுட்டு மேனேஜ் பண்ணி ஆனா நமக்கு ஹியூஜ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரி இஸ் தேர். யூ ஹவ் காட் 33 தேவதைகள் இருக்கா, எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அது மிக்சடு நர சிம்ஹா அதெல்லாம் கூட இருக்கு. லைக் ட்ரெஸ்லயே 2-3 கலர் தலைவருக்கு மிக்சட் ட்ரெஸ் பிடிக்கும், சில பேருக்கு ஒரே கலர் பிடிக்கும், சில பேருக்கு கட்டம் கட்டம் போட்டது பிடிக்கும். என்ன பிடிக்குமானாலும் சரி இதை வச்சுக்கோ. அண்ட் டேக் 180 இட்செல்ஃப், யங்கர் ஒன், மிடில் ஏஜ்டு ஒன், ஓல்ட் ஏஜ்டு ஒன், வித் வைஃப், வித்தவுட் வைஃப், வித் 2 wives, அது வேற. இன் சம் பிளேசஸ் விநாயகா இஸ் பிரம்மச்சாரி, சம் பிளேசஸ் இஸ் காட் 2 wives. இன் சம் பிளேசஸ் முருகா இஸ் பிரம்மச்சாரி, இன் சம் பிளேசஸ் இஸ் காட் 2 wives. வி ஹவ் காட் ஆல் டிவிஷன். சூஸ் எனி ஒன், male, female, animal or mixture. And choosing the Ishta Devata, meditate upon that Ishta Devata. You can do Manasa Puja, Manasa Parayanam, Manasa Japam. All this will come under what? Eka Rupa Ishvara Dhyanam. So the third stage is Eka Rupa Ishvara Dhyanam. Artham Puriyurudho? தியானம்னா மெடிடேஷன், ஈஸ்வரா சொன்ன லார்ட், ஏக ரூபா மீன்ஸ் வித் ஒன் பர்டிகுலர் ஃபார்ம். அண்ட் யூ நீட் நாட் ஆஸ்க் விச் காட் இஸ் மோர் பவர்ஃபுல். இது நமக்கு அது வழக்கமா போயிடுது. விச் மினிஸ்டர் இஸ் மோர் பவர்ஃபுல், தி ஒன் ஹூ இஸ் இன் தி ஃப்ரண்ட் ஆர் தி ஒன் ஹூ இஸ் பிஹைண்ட்? ஆல் காட்ஸ் ஆர் ஈக்வலி பவர்ஃபுல். கிருஷ்ணா சே யோ யோ யாம் யாம் தனும் பக்த ஸ்ரத்தயார்ச்சிதும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம். ஏனி டெய்டி இஸ் ஓகே. சோ திஸ் இஸ் ஏகரூப ஈஸ்வர தியானம், அதர்வைஸ் கால்ட் ஏகரூப ஈஸ்வர உபாசனம். திஸ் இஸ் தி தேர்ட் லெவல் ஆஃப் பக்தி சாதன. தென் வாட் இஸ் தி ஃபோர்த் லெவல்? Here also Krishna talks about upasanam only. This is also upasanam. Upasanam means meditation or dhyanam only. But what is the difference? When you have got eka rupa bhakti, there is a possibility of you getting attached to one form. And not only that, still worse, there is a possibility of you getting hatred or positive dislike to the other form. Many religious quarrels are caused by that. And within Hinduism itself, some Vaishnavites and some Shaivites, not all of them, some Vaishnavites and some Shaivites quarreling, Vishnu is great or Shiva is great. Somebody is telling Vishnu is the real God, Shiva is only servant. Another saying Shiva is the only God, Vishnu is the servant. இவா சிவன் கோவிலுக்கு வரமாட்டேன்பா, அவா விஷ்ணு கோவிலுக்கு வரமாட்டேன். அண்ட் சம்படி டேக்ஸ் அ லாங்கர் ரூட் அவாய்டிங் ஏ சிவா டெம்பிள். நான் இப்போ இந்த காலத்துல இல்லைன்னு நினைச்சேன். எங்க திருச்சியிலேயனோ அந்த திருவானை கோவில வரமாட்டேன், அப்படியே ரூட் எடுத்து 3 kilometers எக்ஸ்ட்ரா. பட் இன் த ஸ்ட்ரீட் ஏ சிவா டெம்பிள் இஸ் தேர், ஐ வில் நாட். சோ திஸ் இஸ் கால்ட் ஃபெனாட்டிசிசம். இப்போ அந்த ஃபண்டமெண்டலிசம் எல்லாம் சொல்லலாம் இல்லையோ, யூ கேன் கெட் இன் டு தேட் ப்ராப்ளம். And not only that, there is another problem also. When you see God in a particular form, you will have an idea of limitation and location. You will have a sense of limitation and location also. One auto driver was asking me, I had taken a vratam to go to Shabarimalai and I could not go. If there is the local Shabarimalai Santhomalai irukku adula pona Ayyappar Swami uttupara kanna kuttuvara. So the religion, instead of giving strength, it has become the cause of tremendous worry and tension. Edha pannunalum bayam. Vishwarupa Krishnara vechikanama vendama kekkara, adha vechinda problem. Vishwarupa Krishnara vechina eppadi problem nu theriyala. Mottai Murugana vechikalama, nama aathile ellarum mottai adichiduvara avar. Dhyanam pandra Shivana vechikalama. And they all come and donate it to me. Where will I go? So thus gods have become sources of fear instead of strength. All because of not understanding how to break it. Krishna prescribes the fourth level of bhakti. What is that? Aneka Rupa Ishvara Dhyanam. Learn to look at Lord as one with Sahasra Shirsha Purushaha, Sahasraksha Sahasrapath, Saghumim Vishvato Vrutva. Adhuvaru, Atyatishtat Nirguna. Up to that, Saguna. Therefore, the Lord, with Sarvatah Panipadam Tat, Sarvatokshishiromukham, Sarvatah Shrutimalloke, Sarvamavrityatishtati, विश्वतश्चक्षुरुत विश्वतो मुखो विश्वतो हस्त उत विश्वतस्पात् संबाहुभ्याम् नमति संपतत्रैर्द्यावा पृथिवी जनयन् देवजेकस्तन्मे मनः शिवसंकल्पमस्तु. The Lord with faces everywhere na enga bhagavanoda face onnu kaanale kaagapadadu. All your faces are God's faces. Samadhi enoda moonji nanna illaye solalum nanna irundhalum nanna illatalum, because we have said Bhagavan becomes the universe, everyone here is Bhagavan alone. Therefore sahasra jeerusha purushaha na bhagavanukku naalabukkum kaalungaiyum thongindu irukku nu artham illa. Unga kaalellam bhagavan kaalana. உங்க கண்ணெல்லாம் பகவானோட கண்ணு தான். உங்க முகம் எல்லாம் பகவானோட முகம்தான். நான் யார பார்த்துட்டு இருக்கேன்? பகவானை தான் பார்த்துட்டு இருக்கேன். சோ திஸ் இஸ் கால்ட் விஸ்வரூப உபாசன. அண்ட் தட் இஸ் வை யூ வில் ஃபைண்ட் இன் மோஸ்ட் ஆஃப் தி பூஜா தி தியானம் வில் இண்டிகேட் தட் இன் விஷ்ணு சஹஸ்ர நாம பூஃபாதௌ யஸ்ய நாபிர் வியதசுர நில சந்திர சூரியௌ ச நேத்ரே கர்ணௌ ஆஷா சிரோ த்யௌர் முகமபி தஹனோ யஸ்ய வாஸ்தேயம் அப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுர நர கக கோபோகி கந்தர்வ தைத்யைஹி சித்ரம் ரம்ரம்யதே தம் த்ரிபுவன வபுஷம் விஷ்ணுமீசம் நமாமி. அதே மாதிரி தேவி பேர்ல இருக்கு, அதே மாதிரி சிவம் பேர்ல இருக்கு, எல்லா டைட்டி பேர்ல இருக்கு. என்ன அர்த்தம்? பகவான் ஈஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் திஸ் கிரியேஷன். மெடிடேட் அப்பான் தி விஸ்வரூப ஈஸ்வர, அதர்வைஸ் கால்ட் அநேக ரூப ஈஸ்வர, ஆஸ் டிஸ்கிரைப்ட் இன் 11th சாப்டர். சோ ரெண்டு கர்மா ஓவர் ரெண்டு உபாசன. சகாம கர்ம பிரதான பக்தி, நிஷ்காம கர்ம பிரதான பக்தி, ஏகரூப உபாசன பிரதான பக்தி, அநேகரூப உபாசன பிரதான பக்தி. ஆல் ஆர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஈச் ஒன் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஒன் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் குரோ. செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கணுமா, எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கணுமா கேட்கக்கூடாது. இன் செவன்த் ஸ்டாண்டர்ட் யூ கெட் சம் பெனிஃபிட், அண்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் யூ கெட் சம்திங் மோர். So each level is as important as the previous and later one. Therefore, there is no question of choosing. Everybody has to follow all of them. So this is the fourth level. Adukapra enna? The fifth and final level is what? I told you, jnana pradhana bhakti, jnanam na vicharaha anartham, Vedantic inquiry, spiritual inquiry, where the guru becomes very important. Krishna has talked about in the Gita, tadviddhi pranipatena. If that is an optional thing, Krishna will not advise Arjuna. Or through Arjuna, in fact, Krishna need not advise Arjuna because he has got already guru. So through Arjuna, Krishna is telling everyone, Gurudvara Shastra Vichara is the fifth and final stage of bhakti, which is called Vedanta Shravana Manana and Nididhyasana. And here, what is the Lord Ekarupam or Anekarupam is the question. In this fifth level, Lord is neither Ekarupam nor is the Lord Anekarupam. Bhagavan Ekarupamum kadaiyadu, Anekarupamum kadaiyadu. For yedudam Bhagavan, chunna, what is the third possibility? Arupa Bhaktihi, the Lord who is beyond all forms, neither one form nor many forms, but Lord as Ashabdam Asparshamarupamavyayam Tatharasam Nityamagandhavachayat Anadyanantam Makataparam Dhruvam Nichayatan Mrityumukhat Pramuchyate Ashabdam. He doesn't have any sound. Our vayil in the flute varadana. Vaye kadayadu verithi kushna flute. So the real Bhagavan is apranaha amanaha. Ashariram shariretu. He doesn't have physical body. He doesn't have mind. He doesn't have sense organs. Apanipadaha. Yattad adreshyam agrahyam agotram avarnam achakshu shrotram tad apanipadam. So this is the Upanishads where we get the Lord in his formless nature, in his Nirguna Swarupam. And once it comes to Nirguna Swarupam, there is no question of puja. Engin bodhuveling a flower. Nor even is the question of meditation, because Nirguna can never become an object of the mind. Mind can only visualize attributes. Mind can only grasp the attribute, because mind is meant for that. So Nirguna na tatra chakshur gacchati na vaag gacchati no manaha. None of them will go. Therefore, what is Nirguna Bhakti? It is nothing but knowing the fact that the Nirgunam Brahma can never be an object of either puja or of thinking. If it is not an object of thinking, we will conclude that it is not there. Because if it is not object at all for discovering or conceiving or seeing, we will conclude that it is not there. The Upanishads say that, no, it is there also. You cannot objectify it, but it is there. Vidugadai, quiz. What is that which you can never objectify, but which ever exists? There is only one answer. Tat Tvam Asi. You, the objectifier, can never be objectified. Therefore, what is Nirguna Bhakti? Nirguna Bhakti is Vedanta Vicharaha. And through Vedanta Vichara, I claim that the Nirguna Ishvara is non-different from me, or I am non-different from Nirguna Ishvara. Ahameva saha, saha eva ahamasmi, aham brahmasmi, tattvamasi, இதுக்கெல்லாம் பேரு தான் மகா வாக்கியம் சொல்றோம். சோ மகா வாக்கிய விசாரா இஸ் நிர்குண பக்தி. நிர்குண பக்தியில பூஜை ஒண்ணுமே கிடையாது. மகா வாக்கிய விசாரா இஸ் நிர்குண பக்தி. அதர்வைஸ் இட் இஸ் கால்டு ஸ்ரவண மனன நிதித்யாசன. ஸ்ரவணம் மீன்ஸ் லிசனிங் டு ஏ டீச்சர் கன்சிஸ்டன்ட்லி ரெகுலர்லி systematically for a length of time so that I grasp this teaching. The teaching is very simple equation, tat tvam asi, oru varidam. And you should not ask oru varidane swamiji endhukku nareya naalukku chumma oru 5 nimisham avasarathula vandu porena enna konjam crash ah solli kuduthu poidunga na. It is like asking e is equal to mc square, moonu word dhaan irukku. எனக்கு ஒரு 5 நிமிஷத்துல சொல்லி கொடுத்துட்டு போங்களேன். டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் லெட்டர் வாட் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஈவன் நவ் பீப்புள் சே மெனி பீப்புள் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். சோ டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸ் ஈக்குவல் டு எம் சி ஸ்கொயர், ஏ பர்சன் ஹேஸ் டு ப்ரிப்பேர் ஃப்ரம் ஆந்து ப்ரிப்பரேஷன் ஃபார் தட் ஒன்லி. சிமிலர்லி தத்துவமசி ஈக்குவேஷன் is still deeper than E is equal to MC square. Therefore, that also requires preparation and as much systematic a study as understanding any equation in any sign. PV is equal to RT. Any mathematical equation, physical equation or chemical equation, it requires systematic study. So, na? Spiritual equation, there is no different principle, that also requires these stages. Naan solala upanishad solradhu atmava are drashtavyah tadartham shrotavyah anantaram mantavyah tad anantaram nididhyasitavyah. There is no escape from this method. If there is any easy method of understanding this equation, like, you know, the sparsha deeksha, nayana deeksha, chakshur deeksha madri, chumma thottadum, the electricity pass pandra madri, and the jnanatha kuduthudalam sonna, Krishna would have used that shortest cut, that too in the battlefield. What an inconvenient place. Madras central la inda talk kudutha appadi irukum. Krishna would have avoided Gita teaching in the battlefield and he could have just touched Arjuna. And you cannot say Krishna doesn't know. If Krishna doesn't know, nobody in the world can know it. Therefore, there is no shortcut other than systematic learning, and that is called Shravanam. And when you learn anything, you will have doubt. And therefore, every doubt has to be cleared because doubtful knowledge is equal to ignorance. Doubtful knowledge is equal to ignorance. Suppose there is a wire hanging and you do not know whether it is live wire or dead. You are about to remove it. And then you ask someone, is it not? No, it is not live wire, you can remove it. Then when I was about to remove it, I am 99% sure. But there is a 1% possibility that there is a very heavy current there. Only 1%. Thoduvela. Remember, 1% doubt is as good as ignorance. Therefore, mananam is removal of doubts. And nididhyasanam is removal of habitual division between me and God. Because for many ages I have practiced, Bhagavan is so great, I am so smart. Bhagavan is so great is wonderful. After all, it is the sign of devotion. Therefore, you say Bhagavan is wonderful, that is okay. But it has been followed by the idea that I am nothing, I am small, I am mean, I am little, I am helpless, dasoham, dinoham. But self-criticism, self-condemnation is so heavy that how can I have this idea and be free from limitation? because samsara is defined as sense of limitation centered on myself. Therefore, Bhagavan is big, does not remove the notion that I am small. In fact, that notion will become only stronger. Erikkanave enakku panam illa. Tata Birla pakkathula ninnunda enna aagum? My beggarliness will become more pronounced only. So therefore, by practicing religion, puja and all those things, no doubt I got lot of benefit because I worshipped, I was seeing God as great. But parallelly, I have been looking down upon myself. Therefore, Vedanta has to take it out and has to tell all of us that you are not ordinary, miserable sinner, but you are Shrinvantu Sarve Amrutasya Putra. You are Nitya Shuddha Buddha Mukta Swarupaha. And the student has to say, Mayeva Sakalam Jatam, Mayi Sarvam Pratishthitam, Mayi Sarvam Layam Yati, Tad Brahmadvayam Asmyaham. Aham Vrikshasya Reriva, Kirti Prishtam Gireriva, Urdhva Pavitro Vadiniva Swamrutam Asmi, Dravinagum Savarchasam, Sumedha Amrutokshitaha. All the Upanishads uniformly say, enough of your, what you call, self-depreciation. Own up your glory, roar like a lion, as Vivekananda used to say. Don't bleat like a goat or bray like a donkey, but roar like a lion. That owning up of my divinity is nididhyasanam. Knowing must be followed by owning. I give the example of adding sugar to the coffee, and that is not enough. Ethra sugar add pannanalum kudicha vyathasam theriyadu. The adding the sugar should be followed by what? Stirring. Suppose you don't stir, you drink. And chakkaraye illa rendu spoon kuda poduna. And they add another 2 spoons, again you drink, you go on adding glass full of naranjaram kuda, you won't get it. So therefore, after the addition of required amount, more addition is not important, but stirring what is added is important. Similarly, you study to some extent and thereafterwards start assimilating it, which is called nididhyasanam. Shravanam plus mananam plus nididhyasanam is jnana rupa bhaktihi. And Krishna starts from the top level. He says, etvaksharama nirdeshyam. I will connect it to the shloka. இல்லைன்னா நீங்க நான் வந்து 12th சாப்டர் விட்டுட்டு ஏதோ கதை சொல்றேன்னு நினைச்சுப்பேன். ஐ வாண்ட் டு ப்ரூவ் தட் வாட் எவர் ஐ ஹவ் செட் இஸ் பேஸ்ட் ஆன் தி 12th சாப்டர். கதை சொல்றேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கதை விடுறேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? ஓகே. ஏத்வ க்ஷரம நிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ர கம சிந்தியஞ்ச கூடஸ்தம சலந்த்ருவம். Look at this definition of God. It is Nirguna Ishvara defined. ஏது அக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் சர்வத்ரகம் அசிந்த்யம். இட் இஸ் நிர்குணம் பிரம்மா. தட் இஸ் தி 5th அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ். அண்ட் கிருஷ்ணா சேஸ் திஸ் இஸ் டிஃபிகல்ட். க்ளேஷோதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம். காட் வித்தவுட் அட்ரிபியூட்ஸ். நம்ம சொல்லுவோம் இல்லையோ, சாப்பாடு சப்புன்னு இருக்கு, காரசாரமா இல்லையே, நல்லா மசாலா போட்டதா ருச்சியா இருக்கு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி பகவான் சொன்னா வி எக்ஸ்பெக்ட் சம் நைஸ் ஃபார்ம், இதெல்லாம் வச்சு அதரம் மதுரம் வதனம் மதுரம் அதெல்லாம் இல்லை சொன்னா சப்புன்னு இருக்கு சொல்லுவோம், பிடிக்காது. சோ கிருஷ்ணா சேஸ், இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கம் டு தட் லெவல், ஐ டோன்ட் ஃபோர்ஸ் யூ, ஐ வில் ஆஸ்க் யூ டு கம் டு தி 4th லெவல். மையே வமன ஆதஸ்வ மயி புத்தி நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்த்வன்ன சம்சயஹா. This is Aneka Rupa Upasanam. And if you are not able to do that, Krishna says, Aneka Rupatta, meditate panna mudiyale sonna vittudu. abhyasayogena tataha mamichchaptum dhananjaya. Abhyasa yoga means eka roopa ishvara bhakti. So anjilende naalukku vandar, nirgunathilende vishwaroopathukku vandar, vishwaroopathilende eka roopathukku vandar. Adu mudiyadu na abhyaseepyasamarthosi matkarma paramo bhava madarthamapi karmani kurvan siddhimavapsyasi. This is coming down further. உபாசனையே விட்டாலும் விட்டுக்கோ பரவாயில்ல. யூ கம் டு ஆக்டிவ் பிகாஸ் திஸ் ஃபெலோ இஸ் ஹைலி ரஜசிக் பர்சன். யூ டேக் டு ஆக்டிவிட்டி, பட் வாட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி? ஆல் ஆக்டிவிட்டிஸ் ஷுட் பி ப்ரீடாமினன்ட்லி ஃபார் சித்த சுத்தி. டோன்ட் டூ செல்ஃபிஷ் ஆக்ஷன்ஸ், டூ நிஷ்காம கர்மாணி. அண்ட் தென் சப்போஸ் ஹி சேஸ், வேர் இஸ் தி க்வெஸ்சன் ஆஃப் நிஷ்காம கர்மா? எனக்கு வேண்ட கர்மாவே எண்ட்லெஸ்ஸா இருந்துட்டு இருக்கு. So if a person says, I cannot contribute anything to the society, I will only work for me and maximum my family. Krishna solra tholanju po solra mari seri paravaleyappa, you need not serve. Urupadiya aata gavanichuko. But when you are doing those things, there also you dedicate to the Lord even your children, you don't claim as yours. Very difficult, but it's a wonderful sadhana. I think Khalil Gibran aro solrugar illayo, they are not of you, but they are through you. Children belong to God. They are not of you, they are through you. And it is Bhagavan's gift. That's why many people name the children also Shiva Prasad, Rama Prasad. Rama Prasad anna anartham Ramanudaya Prasadam. Prasad anna vadai chundal mari saapadrathukulla prasad, Ramanudaya gift anartham. Shiva Prasad, Krishna Prasad. So what does it mean? Even your house, your body, your children, everything you see as God. The greatest advantage is you won't worry. I am only a trustee, and Bhagavan has given me an opportunity to have the association with all these people. It is Bhagavan's choice to keep them with me, and Bhagavan's choice to take them away from me, either temporarily or permanently. You will find immediate relaxation. அனநாச்சிந்தயந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். So thus, this is the fifth or the first stage, the lowest stage. And with this, Krishna concludes the first section of the 12th chapter. This is five-staged bhakti sadhana. And incidentally, Krishna answers Arjuna's question also in this discussion. Arjuna had asked the question, who is superior, Saguna Bhakta or Nirguna Bhakta? And Krishna has indirectly answered, the question is wrong, because the comparison is possible only between two similar things. If you want to buy a pant and shirt, between two shirts, which one is better, you can choose. Between two pants, you can choose which one is better. Pant is better or shirt is better? Pant podukonuma shirt podukonuma nu ketta edha onnu pottu vandha enna pandrathu? So therefore, comparison is between two similar things. You can never choose between Saguna Bhakti and Nirguna Bhakti, because Saguna Bhakti comes under means category, Nirguna Bhakti comes under end category. Between means and end, there is no comparison. Everybody has to go through Saguna Bhakti and Nirguna Bhakti. Saguna Bhakti is incomplete without Nirguna Bhakti. Nirguna Bhakti is impossible without Saguna Bhakti. Therefore, Arjuna's question is also answered. The first part is over. The second part, I don't want to elaborate. I will give you the gist. The second part is, the one who has gone through all these 5 stages successfully is called Parabhaktaha, he is called Jnani Bhaktaha, he is called Advaita Bhaktaha. And what is his benefit? Krishna says he is Jivan Muktaha, and he has got all the traits of a Jivan Mukta, Advesta, Sarvabhutanam, etc. I did not want to elaborate that in the 12th chapter, because in the 14th chapter, again the same idea is going to come with a different name. There I will summarize this Parabhakta portion also, and there he will be called Gunatitaha. Other and Emma club panni, I will tell. In short, he is free from all mental problems. Raga, Dvesha, Kama, Krodha, Lobha, Moha, Mada, Matsarya, all the inner diseases together called samsara, he is free from. And Krishna says, such a bhakta alone is dearest to me, because he does not have any motive in his bhakti. And having glorified Parabhakta, Krishna concludes saying, etu dharmyamrutam idam yathoktam paryupasate shraddha dhana mat paramaha bhaktaste tiva me priyaha. Those whoever follow these 5-fold bhakti sadhana, all of them are dear to me. Not only the successful person is dear, even the traveler is dear to me, whether he is in the first rung of the ladder, second, third, fourth or fifth, all of them are dear to me. Therefore, follow the 5-fold bhakti and attain jivan mukti, bhakti to mukti. And this is the essence of the 12th chapter. The 13th we will see tomorrow. Purnamadah Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavashishyate. Om Shanti Shanti Shantihi.